श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्किकटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुता हृदि अस्मद्गुरुपरम्पराय नमः. நேற்று என்ன சேர்த்தோம்? இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள்லாம் பூதத்திலிருந்து உற்பத்தி ஆனவை அல்ல அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால சாத்விக அகங்காரத்திலிருந்து இவைகள்னா உற்பத்தியை அடைகின்றன அதையும் சொல்லிட்டோம். இப்ப என்னன்னா, இந்திரியங்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி வருது. பொதுவாக வேதாந்திகள் அங்கீகரிக்கிறது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, அப்படி 11 இந்திரியங்கள் இருக்கு. இதான் ஒத்துட்டு, அதாவது கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல், இப்படி 5 இருக்கும் இல்லையோ. பகவத்கீதையிலையும் 15 அத்தியாயத்துல சாதிக்கிற பெருமாள். அதனால ஞானேந்திரியங்கள் 5, மனசு 6, அதன் பிறகு கர்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, 6, கர்மேந்திரியங்கள் 5, இப்படி 11 இந்திரியங்கள். இத வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்திலையும் ஸ்ரீபாஷ்யத்திலையும் எம்பெருமானார் சூத்திரகாரர் திருவுள்ளத்தை அறிந்து அற்புதமா சாதிச்சிருக்கார். சப்தகத்திரிகரணம்னே பேரு, 2 அத்தியாயம், 4 பாதம், அதுக்கு பிராணபாதம்னே பேரு. அந்த பாதத்துல 8 அதிகரணங்கள். முதல் அதிகரணத்துல இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சமாதானம் சாச்ச. 2 அதிகரணத்துல இந்திரியங்கள் எத்தனை, சில பேர் 7 தான் அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு ஜீவனுக்கு 7 இந்திரியங்கள் இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்லணும்னாக்க, இவன் எங்கேயாவது கிளம்பச்ச அந்த 7 தான் வருது. 5 ஞானேந்திரியங்கள், மனசு 1, புத்தி 1, இப்படி 7 இந்திரியங்கள் தான் வருது அப்படின்னு அவ சொல்ற. சப்த கதே அப்படிங்கிற சூத்திரத்தினால பொறுபட்சம் பண்ணி சித்தாந்தம் சாதிக்கும் பொழுது அஸ்த அதயஸ்து சிதே அதோ நைவம் அப்படின்ட்டு சொல்ற. உடம்பு இருக்கிற சமயத்துல உடம்புல இருக்கிறது கை கால் முதலானவைகள் கூட இந்திரியங்கள் தான். அதனால 11 இந்திரியங்கள் தான் இருக்கு. ஞானேந்திரியம் 5 நீ அங்கீகரிச்சுட்ட வைசேஷிகன், ஞானேந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு அப்படின்னு உத்தம் கேட்டான். ஆனால் கர்மேந்திரியங்கள் கிடையாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். சாங்கியெல்லாம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்தக்கரணம் சித்தம் அதெல்லாம் கூட இருக்கு. அதனால 14 இந்திரியங்கள் ஒத்துக்கலாம் அப்படின்லாம் சில பேர் சொல்றோம். இத அத்தனையுமே கண்டனம் பண்ணி சூத்திரகாரர் என்ன பண்ணாருனாக்க, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஒரு மனசு, இது எல்லாம் சேர்ந்து 11 இந்திரியங்கள் அப்படின்னு அங்க சாதிச்சுட்ட. அதை கொண்டு இப்ப இங்க அனுகிரகிக்கிற சுவாமி தேசிகன் இங்க வந்து இந்திரியங்கள் 11 ஒத்துண்டுதான் ஆகணும், கர்மேந்திரியங்கள் இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீயே ஒத்துண்டுட்ட. ஞானேந்திரியங்கள் எதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு நீய சொல்ற. நீ என்ன சொன்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி ரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அத மாதிரி ரசத்தை தெரிஞ்சுக்கணும், இப்படி வாசனையை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க நீய என்ன சொல்லியிருக்கேன்னாக்க, ஞானேந்திரியங்களை அங்கீகரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்ட. ஆக ஞானேந்திரியங்கள் எதுக்கு வேணும் அப்படின்னாக்க, ரூபம் முதலானவைகளை சித்திக்கணும். நமக்கு நம்ம கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், ரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு வேண்டியது என்னது, கண்ணு வேணும், கண் இந்திரியம் வேணும். அது மாதிரி சப்தத்தை கேட்கணும்னா அதுக்கு ஸ்ரோத்ர இந்திரியம் வேணும். எப்படி ரூபம் முதலான ஞான விஷயகமானது அது சித்திக்கணும்னா அதுக்கு நீ அனுமானத்தினால ஞானேந்திரியங்கள் உண்டு அப்படின்னு நீ சொல்ற இல்லையோ, இதுக்கு பதிபந்தி சாதிக்கிறது சுவாமி தேசிகன். அப்படியானாக்க கதி செயல்கள் இருக்கு பாருங்க, அந்த செயலுக்கு இந்திரியங்கள் வேணுமா வேண்டாமா? ஞானத்தை அறிவதற்கு உனக்கு இந்திரியம் வேணும்னு சொன்னா செயலை நடத்துவதற்கு இந்திரியங்கள் வேணுமே, செயல்களை இது பண்றதுக்கு இந்திரியங்கள் வேணுமே. அது என்னது? நடக்கிறது, அது மாதிரி கையால காரியங்கள் பண்றது, காலால பண்ற காரியங்கள், அதன் பிறகு வாக்கு நாக்கால பண்ற பேச்சு முதலாளிகள் இருக்கா இல்லையா, அதுக்கெல்லாம் தேவையா இல்லையா? அதனால நாங்களும் அனுமானம் பண்றோம், நாங்களும் அனுமானம் பண்றோம். நாங்க அனுமானமே பண்ண வேண்டாம், நாங்க உபனிஷத் வாக்கியத்தையே சொல்லிட்டு போயிடுவோம். அத மாதிரி உபனிஷத் வாக்கியம் சொன்னாலே எங்களுக்கு போறோம். ஆனா நான் எதுக்கு இத மாதிரி சொல்றேன்னாக்க, நீ அனுமானம் சொன்னியாங்க, நானும் அனுமானம் சொல்லுவோம். அதனால உங்களுக்கு வந்து ஞானேந்திரியத்தை சாதிக்கிறதுக்கு அனுமானம் நீங்க கல்பிப்பீங்க. நீங்க அப்படி கல்பிச்சாக்க நாங்க என்ன பண்றோம், கர்மேந்திரியங்களை செயல்கள் எல்லாம் சாதிக்கிறதுக்கோசரம் அதெல்லாம் நடத்துறதுக்கு கர்மேந்திரியங்கள் விஷயமான அனுமானத்தினாக சொல்லிடுவோம். அதனால நீ அந்த கர்மேந்திரியத்தை நாங்க சாதிக்கிறோமே அத்த ஒன்னால தடுக்க முடியாது. இல்ல இல்ல அவன் வந்து என்ன சொன்னா, அது கேக்கலாம் வைசேஷிகன், ஓ ஒருத்தர் கண்ணை பாக்குறோம், ஒருத்தர் கண்ணை பாக்குறோம், அந்த கண்ணு எப்படி இருக்குன்னாக்க பிரச்சனை இருக்குது, கண்ணு அழகா தெரியுது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த கண்ணு அவர் பார்க்கல, கண்ணு அவர் பார்க்கல, நம்ம கண்ணை பாக்குறோம், அந்த கண்ணை பார்க்கறதே நம்மள பாக்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னாக்க கண்ணில் இருக்கிற விழியோ அதனுடைய அமைப்பு வடிவம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அவர் நம்மளை பார்க்க முடியாது அவரால். ஏன் அப்படின்னாக்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் இருக்கே கண் இந்திரியம் சக்ஷு இந்திரியம், அது பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க நடந்தது இந்த ஊர்ல திருப்பதியில 15 வருஷம் முன்னாடி அண்ணாபட்டி மாமான்னு பெரிய வாத்தியார் இருந்தார், உபாத்தியான அந்த சுவாமி வந்து என்கிட்ட பேசுறார். அவர் என்ன வந்து பேசணும்னு சொன்னார், சரின்னு போயிருந்தேன். போனாக்க என்னதான் பாத்துட்டு இருக்கார், ஆனா என்ன அவர் பார்க்கல. காரணம் என்னன்னாக்க அவர் கண்ணுல ரத்தம் சர்க்குலேட் ஆகலையா, அதனால என்ன ஆகுது, கண்ணு இந்திரியமானது சரியா வேலை செய்யல, வேலை செய்யாததுனால அவரால் பார்க்கவே முடியல. எங்க மாமனார் சுவாமி அவரும் படிச்சுட்டு இருந்த கடைசியில எங்களை பார்த்துதான் இருக்க, ஆனா கண்ணு வேலை செய்யுது, வாக்கு பேச்சு இல்ல, பாக்குற ஆனா கண்ணு பாக்கல, கண்ணு திறந்துருக்குது அவ்வளவுதான். பாக்குறதுக்கு அந்த கோடகம் இருக்கிற ஏக வழி அது சரியாதான் இருக்கு, எல்லாருக்கும் இருக்க மாதிரிதான் இருக்கு அவருக்கு, ஆனா பாக்கல. ஏன் அப்படின்னா ஏதோ தோஷம். அதனால கண்ணு சரியா பாக்கிறதுக்கு சரியா இருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த ரூபாதிகளை கிரகிக்கக்கூடிய இந்திரியம் ஒண்ணு சூக்ஷமா நல்லா இருக்கணும். பிறந்த குழந்தை கண்ணு திறந்து பாக்குறது, ஆனால் 30 நாள் ஆனாதான் நம்ம மூஞ்ச பார்த்து சிரிக்கிறது, அது மணி அதுக்கு கண்ணுக்கு தெரியலையே அதுக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு சக்தி வரல, சக்தி அந்த இந்திரியத்துக்கு சக்தி வரல. அத மாதிரி இதுவும் அதனால அதுக்கோசரம் கண்ணு வந்து வடிவம் சரியா இருந்தாலும் அதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் சரியா இருந்தா தான் பார்க்க முடியும். அதனால சக்ஷு இந்திரியம் ஏகமஸ்தி அப்படின்னு அனுமானம் பண்றோம். ரூபாதி கிராகத்வாது, ரூபாதிகளை கிரகிக்கிறது. அந்த காரணத்தினால கண்ணை காட்டிலும் கண்ணுக்குள்ள சூக்ஷமா இந்திரியம் இருக்கு அப்படின்னு நாங்க அனுமானம் பண்றோம். அப்படின்னு சொல்றியா நீ அப்படின்னு வைத்தியன் சொல்றான். ஆனா காலுக்குனா தேவையில்லையே அப்படின்னு அதுக்கு என்ன பத்தி சொல்ற, வாஸ்தவமாவே எத்தனையோ பேர் பாக்குறோம், கால் அமைப்பு சரியாதான் இருக்கு, கை சரியாதான் இருக்குது, நாக்கும் நன்னாதான் இருக்கு, நாக்கு நன்னா இருந்தா கூட அவரால பேச முடியல, கால் நன்னா இருக்கு ஆனால அவரால் நடக்க முடியல, வந்து அது மாதிரி கை நன்னா இருக்கு அவரால் வஸ்துக்களை எடுக்க முடியல, இந்த காரியமும் பண்ண முடியல, அப்படின்னு அர்த்தம். அதனால அது நன்னா வேலை செய்யணும்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாணி இந்திரியம், பாதேந்திரியம், வாவிந்திரியம், இந்த மாதிரி அஞ்சு இந்திரியங்களும் உள்ளுக்குள்ள இருக்கணும், அது இருந்தாதான் கிரகிக்க முடியும், செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு நாங்க கல்விக்கிறோம். அனுமானம் நீ இந்த மாதிரி அனுமானம் சொன்னாக்க நாங்க இந்த மாதிரி அனுமானம் சொல்றோம். அதனால இதுவும் சூக்ஷமா இருக்குது. அதனால கண்ணு காது மூக்கு எல்லாம் நீ கற்பிக்கிறேன்னு சொல்றேன் அனுமானத்தினாலே. நீ அனுமானத்தினால கற்பித்தேன்னாக்க நாங்களும் அனுமானத்தினாலேயே கற்பிக்கிறோம். இப்படி கற்பிக்கிறதுனால நீ சொல்ற அனுமானம் உனக்கு பிரமாணம்னா நாங்க சொல்ற அனுமானம் எங்களுக்கு பிரமாணம். அதனால அது இருக்கிறது இல்ல இல்ல. இது வந்து கண்ணனுடைய கோலக்கம் இருக்கே அது நன்னா இருந்தா கூட சில சமயத்துல ரூபங்களை கிரகிக்க மாட்டேங்கிறது. அதனால சக்ஷணி ஆவசியம். காலுக்கு அப்படி இல்லையா அதே தான் நாங்களும் இது பத்தி சொல்றோம். கால் நன்னா இருந்தா கூட, கால் நன்னா இருந்தா கூட நடக்க முடியல, கை நன்னா இருந்தா கூட வேலை செய்ய முடியல. ஏன்னா அதே மாதிரி இதுக்கும் உண்டுதான் அது. அதனால கர்ம இந்திரியமோ ஞானேந்திரியமோ இத ஒத்துக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ஹேத்து தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ஞானேந்திரியமானது ஞானத்தை கிரகிக்கிறது. அயம் கடக, அயம் கடக, நீலோ கடக அப்படின்னு கிரகிக்கிறது ஒரு ரூபமாகிற ஞானம், கட விஷயக்குமாறு ஞானம், கடத்தினுடைய வடிவமாகிற ஞானம், இந்த மாதிரி ஞானத்தை கிரகிக்கிறது. அது மாதிரி ஒருத்தர் பாட்டு பாடுறா, ஒருத்தர் வேதம் சொல்ற, பாராயணம் பண்ற, அதை நம்ம கேட்கணும், அது சப்த ரூபமா நம்மளால கிரகிக்கப்படுகிறது. அது இத மாதிரி ஞான விஷயத்தை கிரகிக்கிறதுன்றது அங்க. அதுக்கு நீ என்ன ஹேத்து சொல்லுவையோ அதே மாதிரி ஹேதுவதான் இங்கேயும் நாங்க சொல்றோம். கர்மேந்திரியத்திலையும் இது செயல்கள், அது ஞானம், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே தேவை. அதனால இந்த இந்திரியத்தினையும் ஒத்துக்கிற பட்சத்துல ஞானேந்திரியத்தினையும் அங்கீகரித்தால் கர்மேந்திரியத்தை ஒத்துக்கும். ஞானேந்திர கர்மேந்திரியத்தை ஒதுக்க மாட்டேன்னு சொன்னேனாக்க அப்போ ஞானேந்திரியத்தை ஒத்துக்காது. இப்போ இந்த ரெண்டாம் அத்தியாய நாலாம் பாகத்துல இந்திரியங்கள் பதினொன்னு உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பதினோரு இந்திரியங்கள்னு சொன்னேன், சொல்லிட்டு அனவஸ்த அப்படின்னு சூத்திரம். அனவஸ்தன்னு சூக்ஷமா இருக்குது, ஜீவன் மாதிரி சூக்ஷமா இருக்குது, அணுவா இருக்குது, இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க கண்ணு எவ்வளவு பெருசு இருக்குது, பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, ஒரு சின்ன அளவோ பெரிய அளவோ, ஆனா சூக்ஷமா இல்லை பாக்குறதுக்கு. அந்த கண்ணு நம்ம பாக்குற அளவை காட்டணும், கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கண்ணு இந்திரியம் இருக்கு, இந்திரியம் சூக்ஷமா இருக்குது. காதுவே நமக்கு, காதே நமக்கு சுரோத்திரேந்திரியம் இல்ல, காதுக்குள்ள சூக்ஷமா ஒரு அம்சம் இருக்கு, அதுதான் சுரோத்திரேந்திரியம். எப்ப அடையே காது கேட்காது, காது கேட்கல, இப்ப காது என்னதான் இருக்குது, காது எப்படி எல்லாருக்கும் இருக்கோ அத மாதிரி அடையருக்கும் காது இருக்கு, ஆனா அடையனால கிரகிக்க முடியல. சுரோத்திரத்தினால காது இருந்தா கூட சப்தத்தை அடையனால கிரகிக்க முடியல. காரணம் என்ன, அந்த இந்திரியத்தினுடைய வைகல்யம் நோக்கம், இந்திரியத்தினுடைய வைகல்யம் சூக்ஷமா இருக்கிறது, அது முக்கியமா இருக்கு, அதனால கிரகிக்க முடியல. ஆகவே இவைகள்லாம் சூக்ஷமா இருக்குது. அதே மாதிரிதான் கர்மேந்திரியங்கள் கூட, கால் ரெண்டு கால் இவ்வளவு நீளமா இருக்கு, ரெண்டு காடு, கை அவ்வளவு பெருசா இருக்கு, நாக்கு நாக்கு நீளமும் வெயிலும் வரும்போ அதுவும் அவ்வளவு நீளமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் எல்லாமே இத மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியறது, ஆனால் கண்ணுக்கு தெரியற அந்த அவயவங்கள் இந்திரியங்கள் இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷமா இருந்து பாருங்கோ அதுதான் இந்திரியம். அந்த சூக்ஷ்ம அம்சம் இருந்தால்தான் நம்மளால பேச முடியும், நடக்க முடியும், காரியங்களை செய்ய முடியும் கைகளால். மீன் இந்திரியங்களால அதற்கு காரணத்தை நம்ம பண்ண காரியத்தை பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் வேதத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறவா இந்த 11 இந்திரியங்கள் தான் ஒத்துப்பா, 11 இந்திரியங்கள் தான் ஒத்துப்பாலே தவிர்த்து இதுவா ஒத்துக்க மாட்டா, வெறும் 6 இந்திரியங்கள் அப்படின்னா ஒத்துக்க மாட்டா. ஏன் அப்படின்னா இப்ப சொன்ன காரணங்கள் தான், நீ சொல்ற அனுமானங்கள்லாம் பதில் அனுமானத்தோட கூடினது. அதாவது நீ சொல்ற அனுமானங்களை நாங்க தப்பு சொல்லல, நாங்க நீங்க சொல்ற அனுமானத்தை தப்பாகவே சொல்லல. ஏன்னா எங்களுக்கும் ஞானேந்திரியம் முக்கியம், ஞானேந்திரியம் இல்லாம நான் யாருமே இருக்க முடியாது. அதனால ஞானேந்திரியத்தை நாங்களோட அங்கீகரிக்கிறோம். அதே கர்மேந்திரியம் இல்லைன்னு சொல்லாது. கர்மேந்திரியத்தை நீ எந்த கேதுவை வச்சு ஞானேந்திரியத்தை நீ கற்பிக்கிறியோ, நாங்க அதே கேதுவை வச்சு கர்மேந்திரியத்தையும் நாங்க கற்பிக்கிறோம். அது எப்படி உனக்கோசரம் அனுமானம் சொல்றோம், உனக்கோசரம் தான் அனுமானம் சொல்றவே தவிர்த்து எங்களுக்கோசரம் நாங்க சொல்லல. எங்களுக்கு என்ன தெரியுமா, உபநிடத் வாக்கியங்கள் ஸ்மிருதிகள் அதுவே போரும். அங்க வந்து பிரகதாரண்யம் சொல்றது, தச இமே புருஷே பிராணாஹ ஆத்மீகாதச அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. பிரகதாரண்யம் சொல்றது எம்பரமானால் தான் இருக்கிற என்னன்னா, இமே பிராணாஹ புருஷே தச ஆத்மா ஏகாதச அப்படின்னு அங்க சொல்றது. என்ன அர்த்தம், இந்த புருஷனிடத்தில் அவனுடைய உடம்புல இமே பிராணாக இந்த இந்திரியங்கள் தச பிராணன் இருக்கும். பிராணன் இந்திரியங்களை பிராணன்னு சொல்லணும், பிராண சப்தத்துக்கு நிறைய அர்த்தம். பிராணன்னாக்க சாட்சாத் அர்த்தம் பரமாத்மா, இரண்டாவது அர்த்தம் ஜீவன், மூணாவது அர்த்தம் முக்கிய பிராணன் சுவாசிக்கிறமே அந்த முக்கிய பிராணன், நாலாவது அர்த்தம் இந்திரியங்கள். முக்கிய பிராணன சர்வ பிராண ஹேதுத்வம் பரமாத்மாவுக்கு இருக்கு. ஜீவனுக்கு பிராணன இந்திரியங்கள் பிராணன்கள் எல்லாம் ஜீவனுக்கு அதீனமா இருக்கு. இந்திரியங்களுக்கு பிராணன் அப்படின்னாக்க அந்த முக்கிய பிராணன் இருக்கும் இல்லையோ அதுக்கு அதீனமா இவைகள்லாம் இருக்கு. அங்க விசாரமே பண்றது யார் ஜேஷ்டம், நீயா நானா அப்படின்னு இந்திரியங்களுக்குள்ளாம் சண்டை வந்துருப்போம். இந்திரியங்களுக்குள்ள சண்டை வளர்த்து எல்லாம் பிரஜாபதி கிட்ட போய் கேட்டாலும் எல்லா இந்திரியங்களும் கேட்டுதான், நாங்க 11 பேர் இருக்கமே எங்களுக்குள்ள யாரு உகந்தவா. அவர் பார்த்த உங்களுக்குள்ள யாரு இல்லாட்டா வேற மீதி இருக்கிறவாளால எந்த காரியமும் பண்ண முடியாதோ அவதான் உங்களுக்குள்ள உகந்தவா. உடனே சரி இதுங்கெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுனாக்கா ஒரு இந்திரியம் போயிடணும், வெளில போயிடணும், அதான் வேலை செய்யாம இருக்கணும். ஒரு வருஷம் வேலை செய்யக்கூடாது, அந்த ஒரு வருஷம் வேலை செய்யாம இருக்கணும். அதன் பிறகு அது வந்து பார்த்து அப்ப எப்படி அது அந்த இந்திரியம் போயிடுச்சுன்னு இந்த உடம்பு வேலை செய்யறதா இல்லையா, காரியங்கள்லாம் நடக்கிறதா இல்லையா உடம்புல அப்படின்னு பாக்கணும். வாகிந்திரியம் போச்சு, போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்தது, வந்து பார்த்து எப்படி நீங்க நான் இல்லாம வந்தீங்க அப்படின்னு அதுக்கு அதெல்லாம் பதில் சொல்றது. இதுல என்ன இருக்கு, பேச முடியாத ஊமை ஒருத்தன், அவன் பேச முடியாட்டா கூட கண்ணால பாக்கணும் காதால கேட்கிறான், இந்த மாதிரி இருக்கானோ இல்லையோ அத மாதிரி நாங்க இருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியும் சொல்றது. கடைசியில முக்கிய பிராணன் நான் வேலை செய்யாம இருக்கேன் கலந்து பாக்குறது, அது கலப்பச்சே எல்லாம் போகாது. அதனால என்ன எடுத்துன்னா போகாதே போகாதே அப்படின்னு சொல்ல சொல்றது, நீயே சிரேஷ்டன், எங்க எல்லாருக்கும் நீயே சிரேஷ்டன், நீயே ஜேஷ்டன் அப்படின்லாம் சொல்றது. அதான் கை கூப்பிடுறது. அது என்ன அர்த்தம்னா அங்க பாஷ்யக்காரர் சாதிக்கும் பொழுது பிராணாயஸ்தி பிராணாதீனமாத்தான் இந்திரியங்கள்லாம் இருக்கு, அதனால முக்கிய பிராணனுக்கு பிராணன்னு பேர். ஆனா இந்திரியங்களுக்கு கூட பிராணன் ஏன் பேருனாக்க பிராணாதீனமா இவைகள் இருக்கிறதுனால இவர்கள்லாம் பிராணன்னு பேரு நாங்க சாதிச்சிருக்க. இங்கே வரப்போறது இங்கே இந்த 50-60 ஸ்லோகங்களுக்குள்ள வரைச்சு இந்த இதெல்லாம் சொல்ல போறேன். முக்கிய பிராணன் இந்திரியங்கள் இதெல்லாம் பத்தி விசாரணைலாம் வருது, இன்னும் அது நிறைய வரும். அதனால தச இமே புருஷே பிராணா ஆத்மீகாதச ஆத்மா மனசு, ஆத்மானே இங்க மனசு. ஆத்மாவுக்கும் பரமாத்மான் பேரு, ஜீவாத்மான் பேரு, உடம்புன்னு பேரு, மனசுன்னு பேரு. கீதையில ஆத்ம சப்தத்தை மனசுன்னு அர்த்தம் பண்றேன். நேத்தியம் தானே கீதை காலட்சேபம் சொல்லிருக்கு, அப்ப சொன்னேன் ஆத்மனி அப்படின்னு இருக்கு அங்க. ஆத்மனின்ற சப்தத்துக்கு சரீரேன்னு அர்த்தம் பண்றேன் வாஷிகாரன். ஏன்னாக்கா உடம்பு கூட அர்த்தம் உண்டு, மனசும் கூட அர்த்தம் உண்டு. ஆத்மானம் ஆத்மனாவே தி அப்படின்னு இருக்குது. ஆத்மாவே ஆத்மாவை கொண்டு அறிந்துகொள். அதுக்கு தன்னையே தனக்கொண்டே அறிஞ்சிக்க முடியுமானாக்க அப்படி இல்ல. ஆத்மனா மனசு, மனதினால் ஆத்மானம் ஆத்மாவே அறிந்துகொள். அதாவது மனசை ஒருமுகப்படுத்தி அறிந்துகொள் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆத்ம சப்தத்துக்கு மனசுன்னு பிரயோகம் இருக்கு பகவத்கீதையெல்லாம் சொல்லிருக்கிறது. அதனால ஆத்மே காதுஷ, இது வந்து பகதாலே உபரணம் சொல்றவாங்க. அதனால பதினோரு இந்திரியங்கள் அந்த மாதிரி கீதையில வந்து இந்திரியாணி தசைகம் பஞ்ச சேந்திரிய கோச்சராக அப்படின்னு இருக்கு. இந்திரியங்கள்லாம் தச ஏகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பதினோரு இந்திரியங்கள் தச ஏகம் பிரமாண உபதேசிக்கிறார். பதினோரு இந்திரியங்கள் சொல்லிட்டாரு. இந்திரிய கோச்சராக பஞ்ச, ஞானேந்திரியத்துக்கு அஞ்சு, கர்மேந்திரியத்துக்கு அஞ்சு, மனசு இந்த பத்து இந்திரியங்களுக்கும் அனுகிரகமா இருக்கும் அப்படின்லாம் இங்க சாதிச்சிருக்காரு. அதனால இந்த வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் பிராமாணிகமான வாக்கியங்கள். பகவான் சமைக்கினாச்சே அவனே சொல்றக்கான எல்லாம். நான் வந்து தானா நானா சொல்றதா நினைச்சுக்காதீங்கோ. எல்லாம் பெரியவாள்னா என்ன சொன்னாலோ அது சொல்றேன், ஸ்ருதிகள் என்ன சொல்றதோ அது சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லு போற. ஆகையினால இதே மாதிரியே இதுல சொல்லும் பொழுது கிருஷ்ண புராணத்துல சொல்லும் பொழுது தேஜதானீந்திரியாண்யாகோ தேவா வைகாதிகாதச ஏகாதசம் மனஸ்தாத்ர, ஏகாதசம் மனஸ்தாத்திர அங்க இருக்கு. ஏகாதசம் அப்படின்னு இந்திரியங்களை பயனொன்னு சொல்லிடுச்சு. தேவாகா தேவ சப்தத்தை இந்திரியங்கள் சொல்றது. இப்படின்னா சொல்றதுனால இங்க ஸ்பஷ்டமாகவே புராணங்கள் அதாவது ஸ்மிருதிகள் கீதை உபநிடதம் எல்லாமே ஸ்பஷ்டமா பதினோரு இந்திரியங்கள் சொல்றது. அதுக்கு விரோதமாக நீ வெறும் அனுமான பிரயோகம் பண்ணினியாக்க நாங்க என்ன பண்ணும் தெரியுமா, அதற்கு பதிலாக நாங்களும் அனுமான பிரயோகம் பண்ணிடுவோம். நாங்களும் அனுமான பிரயோகம் பண்ணி அதை சொல்லிடுவோம். அதனால நீ அதாவது பிசாசுக்கு பிசாசு வாழையிலதான் பதில் சொல்லணும். அவ அனுமானத்தை கொண்டே நான் சாதிப்பேன்னு சொன்னா நாங்க அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறோம். அனுமானத்தை கொண்டு விபரீதமாக நீ கல்பிச்சேன்னாக்க நாங்க விபரீதமா பதில் சொல்லுவோம். ரெண்டும் சொல்றேன். அதனால இந்த பிரதிபந்திங்கிறது நீ இப்படி சொன்னியானா நான் பதில் இப்படி சொல்றேன். அது அத மாதிரி சாதிச்சு கடைசியில எவ்வாறு ரிஷிகளோ பெருமாளோ உபனிஷத்தோ எல்லாம் என்ன சொல்றதோ அதை கொண்டுதான் நாங்க சொல்றேன் இங்க. அதனால எந்த விரோதமும் இல்லை. பதினோரு இந்திரியங்கள் அப்படின்றதுதான் சரியானது. அதை மீறி நீ வந்து கல்பிக்க வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இத இனிமேந்தா அவ்வளவு விசாரங்கள்லாம் வராது. விசாரங்கள் வந்தாதான் நிறைய விஷயங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இல்லாம சாதாரணமாக விஷயங்களும் சொல்லிட்டு போறது. இவ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். ரூபாதி ஞான சித்தௌ யதி கரணதயா கல்பணம் இந்திரியாணாம் தத்வத் கத்யாதி கர்மஸ்வபி கரணதயா சந்து கர்மேந்திரியாணி கர்ம ஞான அக்ஷஹேத்வோ சம பரிஹரணியாசிஷங்காஷாணியமவிதூர்வம் ரூபாதிஜானசித்தூபம் சப்தம் ரசம் ஸ்பரிஷம் கந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களுடைய ஞான சித்தம் ஞானம் சித்திக்கணும்னாக்க அதுக்கு நீ என்ன சொல்ற கரணத்தையா, அதுக்கு முக்கிய கரணமா முக்கிய காரணமா இருக்கிறது கரணத்தையான தீந்திரியானாம் கல்பனம் யதி. தீந்திரியங்கள் ஞானம் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுடைய கல்பனம். கல்பனம்னாக அனுமானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். கல்பனம் வந்து நீ பண்றேன் அனுமானத்தினால நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்திரியங்கள் இந்திரியாணி ஷடு அப்படின்னு அவன் சொல்ற. ஏன் அப்படின்னாக்க ரூபாதி கிராகத்வாத், ரூபாதி ஞான கிராகத்வாத், ரூபாதிகளையும் ஞான கிராகத்வாத் அப்படின்னு அவன் சொல்றாரு. அந்த மாதிரி நீ கற்பித்தியானாக்க இப்படிதான் நாங்க கல்பிக்கிறோம், இந்த மாதிரி கல்பித்துதான் ஆறு இந்திரியங்கள் இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம். வேணி சொன்னாக்க தத்வத் அதே மாதிரியே கத்தியாதி கர்மஸ்வபி, கதி முதலான கர்மாக்கள் செயல்கள், அதாவது காலுக்கு செயல் நடக்கிறது தானே அவைகள் தான், அந்த அஞ்சு இந்திரியங்களும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு காரணம் வேணுமா வேண்டாமா? நீ இதுக்கு வேணும் நீ சொன்னியானாக்க அதாவது ஞான ரூபாதி ஞானத்துக்கு இந்திரியங்கள் தேவை அதனால நாங்க கல்பிக்கிறோம் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அதற்கு பதில் நாங்க என்ன சொல்றோம், கதி முதலான செயல்கள் இருக்குதே அந்த செயல்களுக்கும் இந்திரியங்களை கற்பிச்சுட்டு தான் ஆகணும், அனுமானம் பண்ணிதான் ஆகணும். அதனால நாங்க இந்த மாதிரி நாக்கு முதலானவைகள்லாம் தேவை அப்படின்னு நாங்களும் அனுமானம் பண்றோம். கத்தியாதி கர்மஸ்வபி கரணத்தையா காரணமாக முக்கிய காரணமாக கர்மேந்திரியாணி சந்து, கர்மேந்திரியங்கள் இருக்கட்டமே ஏன்னா அவைகளும் அங்கே இருந்தா அவனை என்ன தேவையா இருக்கே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த அஞ்சு இந்திரியங்கள் ஞானத்துக்கு தேவைன்னு சொன்னியானாக்க செயல்களுக்கும் அஞ்சு இந்திரியங்கள் தேவை அதையே நீ மறுக்கிறேன். ஏன்னா ஒரு அனுபவத்தை வச்சு நீ சொல்ற, ஒரு அனுமானத்தை வச்சுன்னு சொல்றேன்னாக்கா நாங்களும் அந்த மாதிரி அனுமானத்தை கூட சொல்றோம். ஆனா நீ பண்ணிட்டா சரி நாங்க பண்ணிட்டா தப்பாது, அதனால அது தேவைதான், அது அங்கீகரித்துதான் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இல்ல இல்ல கண்ணு கையில தான் இருக்குது அவ சொல்ற ஆட்சேபம் சொன்ன பண்றோம். ஏதோ கால் நல்லா இருக்கு எனக்கு, கை நல்லா இருக்கு, அந்த உடம்பினுடைய அவயவங்கள் இருக்கு அவைகள்னாலேயே இவைகள்லாம் நடந்துட்டு போட்டுமே, கால் இருக்குது நடக்கிறான், கை இருக்கு காரியங்களை செய்யறாங்க, அது மாதிரி நாக்கு இருக்கு முகம் செய்தி பாஷணம் வாயிருந்து பேசுறான், இந்த மாதிரி எல்லாம் இருக்கே லோகத்துல இப்பே கீர்த்தைய மரளிப்பும் அப்படின்னுட்டு குலசேகரம் சொல்ற முகுந்த மாலையில அந்த மாதிரி அவையவங்களே கண்டு போறாம இதுக்கு தனியா உனக்கு வந்து இந்திரியம் வேணுமா அது தேவையில்லையே அவையவங்கள், அது போதுல நாங்க வந்து அனுமான இந்திரியங்கள் வேண்டாம் கர்மேந்திரியங்கள் வேண்டாம், ஆனா ஞானேந்திரியங்கள் அப்படி இல்லை அவைகள் தேவைன்னு சொன்னாக்க அதுக்கு பிரதிபந்தி கேட்கிறாரு சுவாமி. அப்படியானா ஞானேந்திரியம் கல்பிக்காத, ஏன்னா கண்ணு தான் இருக்கு காது இருக்குது கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு இதனாலே கல்விக்கணுமே, ஏன்னா அந்த அவயவங்களே வச்சு போடாமே கண்ணு இருக்கிறதுனால தானே சர்வேஷ காத்திரியோடு சிரப்பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்றோம். இந்த உடம்பு இருக்குதே அனைத்து உடம்புலையும் சிரக பிரதானம் தலைதான் பிரதானம், அதே மாதிரி ஷடிந்திரியம் எல்லா இந்திரியங்கள் இருந்து பண்றோம் இந்திரியங்கள்ல நயனம் பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் கண்ணுதான் பிரதானம், அப்ப கண்ணுனாலேயே பாத்துக்கிறோம் அதுக்கு இந்திரியன் எதுக்கு அனுமானம் பண்றேன் அப்படியே நீ கற்பிக்க வேண்டாமே, அதான் இருக்குது நீதான் சொன்ன கால் இருக்கு ஒரு அவயம் அதனால அவன் நடந்து போட்டோம் அதனால தனியா இந்திரியம் வேண்டாம், அப்படி ஏன்னா கண்ணு இருக்கு ஒரு அவயம் அந்த கண்ணால அவன் பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு நாங்க திருப்பி கல்பிக்கிறோம். அதனால பிரதிபந்தி இதை மாதிரி சொல்றோம். அது இல்ல, கண்ணு பாக்கிறதுக்கு சரியாதான் இருக்கும், கண்ணு பாக்கிறதுக்கு சரியா இருந்தா கூட அந்த உள்ளுக்குள்ள இந்திரியம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால நாங்க வந்து ஓடகம் சரியா இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷமான இந்திரியம் சரியில்லை, அப்ப அவனால பார்க்க முடியறது இல்லை. அதுக்கோதான் நாங்க வந்து இந்த மாதிரி கல்பிக்கிறோம் அனுமானத்தினால அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னாக்கா நாங்க திருப்பி இதே பத்தின்னு சொல்றோம். அதே பத்தி எங்களுக்கும் கால் பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஒரு அரை மணி நேரம் ஒருத்தர் போன் பண்ணி பேசிட்டு இருந்தார், இவங்க வந்து இது மாதிரி நின்று பண்றது நடந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் சந்தியாவனம் பண்ற சந்தியாவனம் பண்றது காத்தால வேலை நின்றுண்டே ஜப்பம் உபஸ்தானம் எல்லாம் மாத்தியானிக காலத்துல உட்கார்ந்து ஜப்பம் நின்று உபஸ்தானம், சாயங்காலத்துல உட்கார்ந்து ஜப்பம் நின்று உபஸ்தானம், அப்படிதான் பண்றோம். அது ஆசமனம் உட்கார்ந்துதான் பண்ணணும், ஆசமனமோ சங்கல்பமோ உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, உபஸ்தானமோ நின்றுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஆனா ஐயாவகத்து சுவாமி 93 கடைசி ஒரு 7 மாசம் 8 மாசம் இருக்கு, ஆத்து வாசல்ல அந்த சுவாமியை கொஞ்சம் சந்திக்கலாமே. சுவாமி வந்து என்ன பண்ணாருன்னா, காத்தா வளைப்பேட்ட சுவாமியோ அவருடைய திருக்குமாரர்களோ வந்து என்ன பண்ணுவா, வெந்நீர் கொண்டு வந்து வாசல்ல வச்சு சுவாமிக்கு நீராட்டம் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா சுவாமி அது நிக்கவே முடியாது, ஒரு இதுல உட்காந்துருவாரு ஸ்கூல்ல, அதுல சுவாமி எழுந்துருந்தா அதுக்கு சீர்த்தாமன் தான் விட்டுடுவார், அது வரையும் அதே சீர்த்தாமனா உட்காந்துருப்பேன். சுவாமி சீர்த்தாமான உடனே அவருடைய முதல் நாள் வேஷ்டி சுத்திரியம் இதெல்லாம் அடைய கொடுத்துருவா, அதை போய் கணத்துல போய் இப்போ போட்டு துவச்சி எப்படி அரிய சீர்த்தாமட்டி கொண்டு வந்து உடச்சிருவேன். இந்த மாதிரி சொல்றது அப்ப சுவாமிக்கு என்ன பண்ணுவா, வாசு திண்ணையில சொம்பு சாரி திருவன்பட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருவா, சுவாமி உட்கார்ந்து வச்சிருவேன் வாசு திண்ணையில. அது சுவாமி திண்ணை என்ன பேர், அது யாருமே உட்கார மாட்டான் அந்த இடத்துல. சுவாமி இழந்து விடுவார், இழந்து விட்டாக்க திருவன் காப்புல இருந்து ஆரம்பிச்சு வேட்டி மாத்திரம் கஷ்டப்பட்டு சாத்திட்டு விடுவார். அதுக்கப்புறம் எல்லாம் உட்கார்ந்தவாறே எல்லாத்தையும் அனுப்பிச்சான் சுவாமி, எல்லாம் உட்கார்ந்து சந்தியாவனமோ உபஸ்தானமோ ஜபங்களோ எல்லாம் உட்கார்ந்துருந்தோம். அப்புறம் என்னத்தான் சுவாமி என்ன பண்ண, அதெல்லாம் கடாட்சிட்டு ஒரு அழகான வார்த்தை ஆயிடுச்சு, சுவாமி அனுஷ்டானத்தினால நமக்கு எவ்வளவு செடி கொண்டு போயிட்டேன், உடம்புல சக்தி இருந்தாக்க எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், உடம்புல சக்தி இல்லைன்னாக்க எப்படி அனுஷ்டானம் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்துல 3 மணிக்கு எழுந்துட்டு பிராம முகூர்த்தத்துல போய் குட்டர்ல தீர்த்தா மாட்டு அங்கேயே எல்லா அனுஷ்டானத்தையும் முடிச்சுண்டு உதய உபஸ்தானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6:30 ஆத்துக்கு வந்து விளையாடும், அதுக்கப்புறம் 7 மணிக்கு காலக்ஷேபம், மத்தியானம் மாத்தியான ஸ்நானம், அதன் பிறகு திருவாராதனம், அதன் பிறகு சாயங்காலம்னா பாடம் தான், அப்புறம் ஒரு 4:30 பாடம்லாம் முடிஞ்சிட்டு இருந்தேன் 5 மணிக்கு பிறகு தன்னுடைய நடங்கள் எல்லாம் போய் கடாட்சிக்கு எழுந்து வெளியாகணும், அதன் பிறகு 6:30 சந்தியா வந்துடும், சந்தியான முடிஞ்சிக்காக்க திருமால் சேகிக்கிறது சாசனம் போடுறது அத மாதிரி எழுந்து விளையாடும் சுவாமி. இது உடம்பு சக்தி இருக்கு, சக்தி இல்லாத சமயத்துல உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் அமைச்சிருக்க, அதனால எப்படி அனுஷ்டானம் சாய்ச்சார் சுவாமின்னு என்ன பார்ப்பான்னு சாய்ச்சார். அதனால இப்ப இதுல என்ன விசேஷம்னா, சுவாமி திருவடிகளோ திருக்கரங்களோ எல்லாமே எப்படி இருந்தது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நல்லா எல்லாருக்கும் இருக்க மாதிரிதான் இருந்தது. ஆனால் அந்த 93 திருநட்சத்திரத்துல அவரால் நிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஏன் அவங்க திருவடிதான் சரியா தான் இருந்தது, அவன் என்ன கேட்டான் விசேஷிகன், அதான் வந்து இது அவயவங்கள் இருக்குது அந்த அவயவங்களான காரியம் மட்டும் போட்டுமே அப்படின்னா, கண்ணுக்கு என்ன கேட்டாக்கா கண்ணுக்கு உள்ளுக்குள்ள சூப்பமா அதை இல்லைன்னாக்க பார்க்க முடியாதுன்னு சொன்னான். அதேதான் இங்கேயும் அந்த இந்திரியங்கள் திருவடிகள்ல சரியா இல்லை, உள்ளுக்குள்ள சூப்பமா இருக்கிறது அது நிகழமான போயிடுச்சு, அதனால அவரால் நடக்க முடியல, கையால் காரியம் பண்ண முடியல, ஒரு கொம்பு வச்சுன்னு கஷ்டப்பட்டு நடந்து வருவார். ஒருமுறை அடியன் சொல்லிருக்கேன், என்னுடைய தீர்த்தா மாட்டாக்கா அம்சேகர் பத்தினா யாருமேலயும் படமாட்டேன், அதனால அம்சேஜிட்டாக்கா அதுக்கப்புறம் அடி என்ன பட்டிருக்கேன் மேல விட்டு சுற்று ஏதோ சின்ன சின்ன சுவாமி எனக்கு பேட்டிக்கா போகணும், நான் வரேன் வளர்ந்து வரேன், நான் விழற மாதிரி இருந்தா என்ன பிடிச்சுக்கோ, இல்லாத கூட என் மேலப்படாது அப்படின்னு சாய்ச்சியாரு. அந்த மாதிரி சுவாமி எழுந்தது ஏற்பட்ட ஒரு மகான். அவர் காலத்துல அப்படி இருந்தேன், அவர் திருடி காத்து இருந்தேன்னாக்கா பாக்கியம் அது. நம்ம ஸ்ரீமுத்தாண்டவன் அவன் மாதிரி தெரிவிச்சிருக்கோம். இத மாதிரி எத்தனையோ மகான்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கா. இப்ப இதனால என்னன்னா, சக்தி வைகல்யம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது சூக்ஷமாக்கூடிய இந்திரிய வைகல்யம், அந்த இந்திரிய வைகல்யத்தினாலதான் அது வருந்தது. அதனால இத நீ வந்து அவயவங்களே பங்கட்டமே, அந்த அவயவங்கள்ல சூக்மாம்சத்துல தோஷம் இருக்கு, அது இருந்தாதான் தெரியும் அப்படின்னு நீ கண்ணு முதலானவர்களுக்கு சொன்னியானாக்க, நாங்க கால் முதலானவர்களுக்கு அதை மாதிரி அனுமானம் பண்றோம். அதனால இந்த இதுக்கு பதில் இதான் பதில் பிரதிபந்தம். நீ இப்படி சொன்னியானாக்க அதுக்கு நாங்களும் பதில் சொல்றோம். அதனாலதான் சொல்ற கர்ம ஞான அக்ஷஹேத்வோ, கர்மா அக்ஷம் இந்திரியம், ஞான அக்ஷம் ஞானேந்திரியம், இது ரெண்டுத்துக்குமே அதுக்கு நீ என்ன காரணம் சொல்றியோ. அதுல அன்யதா சித்தி சங்கா, அன்யதா சித்தினாக்க அந்த அவயவங்கள்லானே நடந்துட்டு போட்டவே, தனியா இருக்கு இந்திரியம் அன்யதா சித்தி, வேற ஒரு அவயவங்கள் அன்யதா சித்தி காரியமானது வேற ஒரு மார்க்கத்தினாலேயே நடந்துடுறது, அதனாலேயே நடந்துட்டு போட்டவே அப்படின்னு நீ ஆக்ஷேபம் பண்ணியானாக்க, அதாவது கர்ம கர்மாக்களுக்கோசரம் இந்திரியங்கள் தனியா வேண்டாம், அது இல்லாமலே இவையெல்லாம் காரியத்தை பத்தி பண்ணிடும் அப்படின்னு நீ சொன்னையானாக்க, அந்த சங்கையானது சம பரிகாரனா, ரெண்டும் சமமான பரிகாரம் தான் இருக்கு, ஒரே பரிகாரம் தான். என்ன நீ என்ன பதில் சொல்றியோ அதே பதில நாங்களும் சொல்றோம். ஆனா நீ எப்படி சொன்னாலும் சரி, அதுக்கு பதில் ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் தான். இந்திரியங்கள் தனியா வேண்டாம், கர்மேந்திரியங்கள் தனியா வேண்டாம் சொன்னா அப்ப ஞானேந்திரியங்களும் வேண்டாம். இல்ல இல்ல உள்ளுக்குள்ள சூட்சமா இருந்தாதான் நான் பார்க்க முடியும் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னேன்னாக்க, அத மாதிரிதான் கர்மேந்திரியங்கள்லயும் உள்ளுக்குள்ள சூட்சமா இருந்தா தான் நடக்க முடியும், கையால காரியங்களை பண்ண முடியும், வாக்கால பேச முடியும், அத மாதிரி இருக்கு. அதனால சொன்ன மாதிரியே அந்த காரணத்தினாலே ஏகாதி சாட்சாண்யபி பதினோரு இந்திரியங்கள் அவையெல்லாம் நிகமவிதம்னாக்க வேதத்தை சாட்சா தெரிஞ்சவா எல்லாம் அவள்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்க நியாயபூர்வம் வந்ததே, நியாயபூர்வம் வேதத்தை சாட்சா தெரிஞ்சவா வேதத்தினாலேயே அதை ஒத்துன்னு போயிடலாம், அதுவே போர்மை. ஆனால் நியாயபூர்வம் நீ வந்து யுக்தியை கொண்டு சொன்ன பத்தியா, நீ அதனால யுக்தியை கொண்டு இவா சாதிக்கிறா நியாயபூர்வம் என்பது, நீ வந்து யுக்தியை கொண்டு நீ சாதிக்க பார்த்த, நீ யுக்தியை கொண்டு சாதித்தா நாங்க அதுக்கு திருப்பி பதில் யுக்தி கொடுப்போம், பதில் யுக்தி கொடுப்போம். அதனால அனுமானம் நீ சொன்னேன்னா நானும் அனுமானம் கொடுப்பேன், நீ ஒரு தோட்டத்தை சொல்லி என் மேல பதில் காமிச்சேன்னா நான் அதுக்கு பிரதிபதி காமிப்பேன். அதனால எதை நீ சொன்னாலும் எல்லாத்துக்கும் யுக்தி பதில் யுக்தி உண்டு. அதனால நீ யுக்தியை கொண்டு சாதிக்கிற, அதனால யுக்தியை கொண்டே நாங்களும் சாதிக்கிறோம். இந்த பயனோரு இந்திரியங்கள் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் ஸ்ருதிகளே போரும், ஸ்மிருதிகளே போரும், பகவானுடைய வாக்கியம் இருக்கே அதுவே போருமே, அதனால அந்த வாக்கியமே போரும். அது மட்டும் இல்ல, பராசர பகவான் கிருஷ்ண புராணத்துல சாதிக்கிற, அதனால அதுவே போரும். அதனால இவா இந்த வாக்கியங்களை கொண்டே நாங்க சாதிச்சிருவோம். ஆனா நீ யுக்தியை கொண்டு சாதிக்கிறதுனால நாங்க என்ன பண்றோம்னாக்க திருப்பி பதில் யுக்தி கொடுக்கிறோம். நீ யுக்தியை கொண்டு சாதிக்கவே நாங்க பதில் யுக்தியை கொண்டு நாங்க சாதிக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு ஸ்ருதிகளே போரும். அதனாலதான் நிகமவிதா அப்படின்னு சாதிக்கிறோம். நிகமவிதா நிகமம் வேதம், வேத வித்துக்கள் அவள்லாம் இந்த நியாயபூர்வம் மன்வதே, யுக்தியை கொண்டும் சாதிக்கிறோம். அப்படி அவ என்ன பண்றார்கள், உறுதிப்படுத்துற அப்படின்னு அர்த்தம். அதனால பதினோரு இந்திரியங்கள் தான், ஆறு இந்திரியங்கள் கிடையாது. சில பேர் பதினாலு இந்திரியங்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்லோகத்துல சாங்கியால் சொல்றதுன்னா கண்டனம் பண்ண போற, ஆகவே அந்த இதெல்லாம் இல்லை இப்போ, அது அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்போதைக்கு பதினோரு இந்திரியங்கள்ன்றதை நிலைநடத்துற, அதுக்கு இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். ரூபாதி ஜான சித்தௌ யதி கரணதயா கல்பணம் இந்திரியாணாம் தத்வத் யத்யாதி கர்மஸ்வபி கரணதயா சந்து கர்மேந்திரியாணி கர்ம ஜானாக்ஷயத்வோ சமபரிஹரணம் ஹ்யன்யதா சித்தி சங்கா தஸ்மா ஏகாதசாக்ஷாண்யபி நிகமவிதா மன்வசே ஞாயபூர்வம். கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அரியன்.